ಶ್ರೀಮತೇ ಶ್ರೀವರಾಹ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ರಂಗರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ನಿಯಮಾಂತ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಭವದೇವಾಕ್ಷಗಾನಾಜ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀಮತೇ ಬಗುಲಭೂಷಣ ಮಹಾದೇಶಿಗಾಜ ನಮಃ ಶ್ರೀತರಂಗಮಹನಂದಿನಿ ಹೇಮಾಬ್ಜ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ದೇವನಾಥ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀ ಅಲರ್ಮೇಲ್ ಮಂಗಾ ನಾಯಿಕಾ ಸಮೇತ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ಶ್ರೀರಂಡುಧೋಕ್ಲುದುರಿ ವೆಂಕಟಮುಡಯಾನ್ ವಾರಂಡ ಚೊನ್ನ ಬಡಮಳಿಯಲ್ವೋರಂಡು தானேயமயாதோதாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்பும் அளவும் வாழ்வு ஸ்மதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ பச்சமாமலை போல்மே நீபவளவாய் கமலச்சங்கண் அச்சுதாமரே ஆயருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரயான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானஹருளானே ஸ்மதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ நேற்றைய ஸ்லோகமானது 40வது ஸ்லோகம் தயாசதகத்திலே இந்த லோகத்தினுடைய சம்ரக்ஷணத்திற்காகவும் ஸ்ரீமன் நாராயணனையே தயாதேவி எரிக்கிறாள்னு சொன்னார் சுவாமி தேசிகன். அதனாலே சாரமறிந்தவர்கள், வேதமறிந்தவர்கள், பாஷ்யமறிந்தவர்கள் ஸ்ருதி ஸ்மிருதி இத்தியாதி விஷயங்களிலே சொல்லப்பட்ட விஷயங்களை நன்கு தெளிந்தவர்கள் நம் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் அவரெல்லாம் தயாதேவிதான் எம்பெருமான் இனிமிக்க காரணம் என்பதனாலேயே புருஷகாரபூதையான அந்த தயாதேவியே தஞ்சமாக அடைந்தார்கள்னு சுவாமி தேசிகன். சாராபிஜாகா ஜகதகிதினகா சம்சயந்தே தயாத்வாம்னு அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தேசிகன் சாதிச்சு அவளை சரணடைகிறான்னு காட்டிப்போந்தார். இன்றைய தினம் ஸ்லோகத்தை சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்ப்போம். ராஜாபத்ய பிரபுதி விபவம் பேக்ஷ பரியாப துக்கம் ஜன்மாகாங்கத் விஷகிரிவனே ஜன்முஷாம் தஸ்துஷாம் வா ஆசாசானாஹ கதிசன விபாத்வத் பரிஷ்வங்கதன்யைஹி அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த்ததுங்கைரபாங்கைஹி அங்கீகாரம் க்ஷாமபிதயே அப்படின்னு சொல்ற இந்த லோகம் ரொம்ப பொல்லாத லோகம். எவ்வளவு ஆசைகள் ஜீவாத்மாக்களை மனசுல இருக்கு, இது நமக்கு வசதியா அது நமக்கு வசதியா, எனக்கு இந்த ஸ்தானம் வேண்டும் அந்த ஸ்தானம் வேண்டும்லாம் உங்க ஜீவாத்மா ரொம்ப அலபாஞ்சின் இருக்கு. எனக்கு இந்திர பதவி கிடைக்குமா, சந்திர பதவி கிடைக்குமா, அரசியல்வாதி நான் மினிஸ்டர் ஆவனா, அப்படி எல்லாம் நம்ம வந்து இந்த சம்சார சாகரத்தை உழண்டு கொண்டிருக்கிறோம். இந்திர பதமானாலும் சரி பிரம்ம பதமானாலும் சரி எல்லாம் சிறப்பு போல வெளியிலேந்து தெரியும். நம்ம காலம், நம்ம புண்ணியம் விசேஷங்கள்லாம் முடிஞ்ச பிறகு புனக இந்த பூமியிலே நாம் பிறந்து மாறி மாறி பல பிறப்பும் பிறந்த இந்த ரீதியிலே இங்க திருப்பி இந்த கர்ம பூமியிலே வந்து நாம் பிறக்க வேண்டியதுதான். அதுதான் லோகஸ்தித்தி, அதுதான் கர்மா. அவையெல்லாம் ரொம்ப அல்பசாரங்களா இருக்கு. அதையெல்லாம் விட்டு சார தமம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்ப இந்திர பதவி என்ன சுவாமி ரொம்ப வசதியாச்சே, மேனகே ரொம்பலாம் இருக்காளே. பிரம்ம பதவினா கல்பகோடி காலம், பிரம்மா வாய் பிரம்மனுடைய ஆயுசு 100 வருஷம் சொல்றாளே. பிரம்மருடைய அந்த கணக்கு பிரகாரம் 100 வருஷம். அந்த பிரளயம் முடிஞ்சுன்னா அடுத்தது இன்னொரு பிரம்மா வரப்போறே. அப்போ பிரம்மா மாறிட்டு தானே இருப்பா, சாஸ்வதமான ஸ்தித்தியில இல்லையே அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அவையெல்லாம் எப்படின்னு கேட்டா துக்கங்களின் மறு உருவங்கள்னு சொன்னா, துக்கங்களுடைய மறு உருவங்கள் தான் இத்தியாதி பதவிகள் எல்லாம். இது அந்த புண்ணிய கட்டம் முடிஞ்சுன்னா திருப்பி பாவகட்டத்துக்கு வந்து விழ வேண்டியதான் அப்படின்னு அதெல்லாம் விடுத்துட்டு சாஸ்வதமான பதவியை அடவிக்கும் திருமலையை அடையுங்கோள், அச்சையை அடையுங்கோள்னு சொன்னா. அதான் தொண்டல்படி ஆழ்வார் திருமலையை காட்டும் போது பச்சை மலைபோல் வேணி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயுருதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர. இந்த அச்சாவதாரத்தினுடைய மகிமை அந்த திருவரங்கனுடைய நித்திய சேவையை தவிர்த்து யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன்னு சொன்னார். இந்த திருவரங்கன் பரவாசுதேவன் திருவரங்கனாய் திருவரங்கத்திலே கண்ணுறங்குகின்றான். அவனுடைய அந்த பச்சை மலை போல திருமேனி பவளவாயானது ரொம்ப சகப்பா இருக்கு. கமலச்சங்கன் தாமரை போன்ற புஷ்பங்கள் போன்ற திருக்கங்கள் இப்படி சுவையா இருக்கு. பச்சமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதனான திருமான் திருநாமம் உடையவன் தன்னுடைய ஆகர்ஷித்து தன் திருமேனியை நோக்கி ஆகர்ஷிக்கும் சக்தி உடையவன் இவன் ஆயருக்கு கொழுந்தாய் கிருஷ்ணாவதாரம் பண்ண ரங்கநாதன். இப்படிப்பட்ட சுவையை தவிர்த்து இந்திரலோகம் பதவி எனக்கு துச்சமானதுன்னு சாய்ச்சிய தொண்டடிப்பொடிகள். இப்படி ஒரு துச்சமான வஸ்துவை நாம் வந்து அந்த பிரம்ம பதவியோ இந்திர பதவியோ ஏன் ஆசைப்படணும்? சாஸ்வதமான பதவியானது அச்சாவதாரத்தின் பெருமையை தூக்கி நிறுத்துற பாசுரம் இது. இப்படி விஷகரிவனே ஜன்முதா தந்துதா சந்துஷாம் வான்னு சொன்னார். ஜக்முஷாம் தஸ்தூஷாம் வா அப்படின்னு இரண்டாவது சொன்ன சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே என்ற ரீதியிலே கலியன் சாய்த்த ரீதியிலே இந்த பிறவியை திருமலையிலே நாம் அடைய வேண்டும். ஒரு ஆசைப்பட்டு ஒரு ஜங்கம ஸ்தாபரமாகவோ திருமலை இருக்க மாட்டேனான்னு சொல்லிட்டு அந்த நம்முடைய குலசேக பெருமான் எம்பெருமான் பொன்மலமெல் ஏதேனுமாவேனே மீனாய்ப்பிறக்கும் விதையுடையனாவேனே கோனேறி வாழும் குறுகாய்ப்பிறப்பேனே பொன்வற்றில் பிழைத்துடனே புகப்பெறுவனாவேனே ஒரு க்ஷணகாலமான நான் திருமலையில இருக்க மாட்டேனா? அந்த பக்தாள்லாம் என்னை மிதிச்சு போகிற ஒரு கல்லா இருக்க மாட்டேனா? ஸ்தம்பமா இருக்க மாட்டேனால்லாம் குலசேகர பெருமான் திருவேங்கடத்தினுடைய பெருமையை பேசி அந்த மலையினுடைய பெருமையை பேசி திருவேங்கடத்தானுடைய மலையிலே நாம் வாசம் செய்ய வேண்டும் என்று காட்டி போந்தார். இதெல்லாம் எதனாலே சாத்தியம்னா அந்த தயையினுடைய கடாட்சத்தினாலே மாத்திரமேவ சாத்தியம். அதனாலே தயாதேவியை சுவாமி தேசியனிங்க ஆசைப்படுற இந்த அங்கீகாரம் துங்கை ஒரு அங்கீகாரம் கொடுத்தா ஒரு க்ஷணகாலமாவது தயையினாலே அணையப்பட்ட அந்த திருவேங்கடத்தான் கடாட்சத்தை அடைந்து உய்யோ ஆசைப்பட்டார்கள்னு சொன்ன வியாக்கியானத்தில். இப்போ என்ன ஒரு இந்த தேவேந்திர பதவி எப்படின்னா துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் அவையல்லனாய் உயரடைந்ததோர் சோந்தியாய் அயரவாங்கு நமந்தவர்கு அருணஞ்சினை அச்சுதந்தன்னை தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவேனு சுவாமி நம்மாழ்வா திருவாய்மொழிய மூணாம் பதிகத்திலே காட்டுறதுல. அதனாலே என்னன்னா அந்த பதவியெல்லாம் ரொம்ப துயரமே தரு துன்ப இன்ப வினைகளா இருக்குன்னு சாட்சியர். எப்பேற்பட்டா தேவேந்திர பதவி இருந்தாலும் எவ்வளவு தபஸ் பண்ணி எங்க போனாலும் தபசுடைய புண்ணிய பலம் இருக்கிறதுக்கு தான் தேவலோகத்தில் அதிபதியாக இருக்கவரும் தேவலோக வாசம் கிட்டும். ஆனா அந்த பதவியானது அபாயமானது. வேறொருவன் நம்மளோட பெரிய தபஸ் பண்ணிட்டா நமக்கு இறங்கணும், பதவி விட்டு நாற்காலி விட்டு இறங்கணும், எலெக்ஷன்ல தோத்து போற மாதிரிதான். அஸ்திரமான பலங்கள் நிலையற்றவையான பலங்கள் துயரங்கள் தரக்கூடிய சூழ்ந்தவைன்னு சொன்னார். அதெல்லாம் துயரமே தரு துன்ப இன்ப வினைகளாய் இதெல்லாம் தவிர்த்து உயிரணன்றதோ சோதியாய் இருக்கக்கூடியதான ராமனை திருவடியை பற்றியுங்கோன்னு சொன்னார். வனவாசோ மகோதயா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வனவாசம் போனாலும் நமக்கு ராமன் முக்கியமானவன், அவன்தானே ரிஷிகளுக்கெல்லாம் அபயம் அளித்தான்னு சொல்லி இப்படி அச்சாவதாரத்தை திருமலை எல்லோருக்கும் அபயம் அளிக்கும்ன்ற காட்டறிங்க. எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேனும் ஏதாவது ஒரு கிஞ்சித் வஸ்துவாக ஒரு மீனாகவோ எம்பெருமான் உமிழும் வட்டிலாகவோ எம்பெருமான் திருவடி நிலையாகவோ எம்பெருமான் பக்தர்கள் மிதித்து செல்லும் படியாகவோ படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே இப்படி இருந்து ஒரு கொக்காகவோ குறுகாகவோ பறந்து போவேனா அப்படின்னு குலசேக பெருமான் ஆசைப்பட்டு திரு அங்க திருவேங்கடத்தை தன் மனசில் எதிர்த்து தான் அங்கேயே பிறந்து வாசம் செய்ய வேண்டும் என்று காற்றார் அந்த இடத்துல. அதனாலே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன்னு நான் படியாய் கிடக்கும் போது ஒரு பாகவத கைங்கரியம் என் முதுகலே மிதிச்சு அவா உன்னை சொவிப்பாளை அவா பாகவதாரோட திருவடி பிரசாதம் எனக்கு கிடைக்கணுமேனு ஆழ்வார் கதற சாகேத ஜனபதத்தில் தோன்றிய யாவரும் புல்லெரும்பாதியும் முக்தி அடைந்தனவேன்னு சொன்னார் சுவாமி தேசிய. இந்த விஷயத்தை மகாவீர விபத்தில் சாதிக்கிறார். சாகேத ஜனபத ஜனிதனித ஜங்கம ததிதர ஜந்து ஜாத திவ்ய கதிதான தரிசித நித்திய நிச்சயம் அவைபவா அப்படின்னு சாட்சியார் மகாவீர பேரத்துல. ஜனபதத்துல பொல்லெரும்பாதி ஒன்றிய அப்படின்னு சாட்சி, அந்த ராமபிரான் தானே கொடுத்தான் கற்பா ராவராலையல்லா மற்றும் கற்பரா புட்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றிய நற்பால் அயோத்தியல் வாழும் சராசரம் உற்றவம் நற்பால குய்த்தரன்னு சாய்ச்சர். பெயர்பட்ட ராமன் அவனே கண்ணனாய் அவதாரம், அவனே திருவேங்கடத்தான்னு சொல்லி, இப்பேற்பட்டதான புண்ணிய பூமியான திருவேங்கட மலையிலே நான் ஏதேனும் ஒரு வஸ்துவாய் அடை வேண்டும் சுவாமின்னு இந்த விஷயத்தை தேசிகன் எடுத்து காட்டார் நமக்கு. அதாவது ஏதேனும் ஒரு வஸ்துனா அது கூட மோட்சம் கொடுத்தது. ததிபாண்டவ சரித்திரம் எல்லாருக்கும் ஆஸ்திகாலுக்கு தெரியும். எம்பெருமான் ஒழிந்திருந்தான் கிருஷ்ணன், இல்லேன்னு சொல்லுன்னான் சொல்லித்து, ஆனா மூடி திறக்க மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணு எம்பெருமானு எனக்கு மோட்சம் தரேன்னு சொல்லுன்னு கேட்டான். ததிபாண்டவனுக்கு பெருமான் சக்கியம் பண்ணார், எனக்கு மட்டும் மோட்சம் போறா, இந்த பானைக்கும் கொடுன்னா எம்பெருமான் அச்சேதம் வஸ்துக்கும் அனுகிரகம் பண்ணார் இல்லையா. அப்படி ஒரு அனுகிரக விசேஷமானது எம்பெருமான் பொன்மொழி இருந்தால் எனக்கு கிடைக்கும்னு தான் ஆழ்வார் அதிகெல்லாம் எம்பெருமானுடைய சந்நிகித துறம்ப திருவுள்ள பத்தரா. அதான் தேசிகன் சாச்சார், இப்படிப்பட்டதான ஒரு ஜங்கம ஸ்தாபரமாகவோ ஒரு கணகால மாத்திரம் தயை என்ற விஷயத்தினாலே எம்பெருமானால் தாம் அணையப்பட்ட உடைய கடாட்சத்தை நாம் அடைந்து உய்ய வேண்டும் என்பதானதுதான் சுவாமி தேசிகனுடைய வாக்கு இந்த ஸ்லோகத்திலே. இப்படி யமுனை கரையில வந்து எந்த உருவத்தையாவது ஒன்று அடைய வேண்டும் சில பேர் சொல்லுவா, ஏன்னா அவ்வளவு புனித நதி அது. இன்னும் சில பேர் சொல்லுவா நந்தன் புழக்கடையில இருந்த மரங்களும் முக்கிய ஒரு நாள் பெற்றனவே வியாக்கியம். அந்த ரெண்டு பேரு இருந்தால் இல்லையா, பெருமாள் வந்து உரளை இழுத்துண்டு போனானே அவனுக்கு கிடைச்சதே அதிர்ஷ்டம். அதனாலே இந்த கடாட்சங்கள் தயை கலந்தவை கம்பீரமாக தோன்றது நமக்கு எல்லாம். அதனாலே இந்த தயாதேவி ஆசிரியங்கோள் திருவேங்கடத்தினுடைய சந்நிகிதம் வேண்டும். இந்திர பதவி சந்திர பதவி எல்லாம் ரொம்ப துச்சம் துக்கம் நிறைந்தது. அந்த புண்ணிய பலம் போன பிறகு புனகா இந்த பூமியிலே நான் பிறந்து திருப்பி திருப்பி நம்ம விழுந்து வேணும் மாறி மாறி பலவிரப்பும் பிறந்து அதுக்கப்புறம் அடியை அடைந்து உள்ளம் தெரியலாம் ரொம்ப சிரமமான விஷயம் ஆழ்வா சொன்ன மாதிரி. அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, திருவேங்கடத்திலே ஒரு வஸ்துவாய் நான் இருக்க வேண்டும். ஏன்னா எம்பெருமானுகிட்ட கிஷை இருந்தவா சாக்கேல் ஜனபதத்தை இருந்தவா அத்தனை பேருக்கும் எம்பெருமான் ஸ்ரீ ராமாதாரத்திலே ஒரு விஷயத்தை ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அவள் கரத்தேத்தினான்பா. அப்பேற்பட்டதா ராமன் தான் இங்கு கிருஷ்ணனா வந்து புனகா இவன் திருவேங்கட மலையிலே கம்பீரமா வீழ்ச்சியிருக்கான், அவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்பால் ஒரு கணகால மாத்திரம் ஜயாதேவியனுடைய ஒரு அனுகிரகம் இருந்தா போரும்னு சுவாமி தேசிகன் சாதிச்சு தலை கட்டுறார். கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.